கொஞ்சம் மீன் வவ்வால கடைச்சா கெளுத்தி வரால இருக்கு மீசையரால இறங்கி கலக்கு கோபால வஞ்சரம் மீன் வவ்வால கடைச்சா கெளுத்தி வரால இருக்கு மீசையரால இறங்கி கலக்கு கோபால அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல் அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு கடல போல காதல் ஒரு சாண்டு வாட்டரு அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு உனக்கு கையோ கையோ வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு